வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, மை சாங்க நீ கேளுங்கண்ணா, நான் வளரல வளரலண்ணா, ரொம்ப ஃபீலிங்கு ஃபீலிங்கண்ணா. ஹே அண்ணா உணா நாம வாழ தேடி போவ, நீ வேணாங்க போனண்ணா தேவதாசாவ, அவளேட்டாதண்ணா டாட்டா சொல்வா பின்னால போவாத. இல்ல இல்ல வேணாம். லைஃப் ஒரு போட்டுங்கண்ணா, சேஃப்டியா போட்டுங்கண்ணா, லவ்ல மாட்டிக்கிட்டா சேத்துல சிங்கினுண்ணா. ஹிட்லர் டார்ச்சர் எல்லாம் ஹிஸ்டரி பேசுதுண்ணா, இவளுக்கு டார்ச்சர் எல்லாம் யாருமே பேசலண்ணா. போதான் மூணேவரில் போகுண்ணா, போகாத போதனா அப்ப நீ விழுந்த நான் எழுந்திட மாட்டேன்னா. ஒத்திக்க ஒத்திக்கனா, மனசு நீ கொஞ்சம் தித்திக்கனா, வாட்டரும் வாட்டரும் செஞ்சுனா, கொட்டுது காதல் தத்துவனா. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, மை சாங்க நீ கேளுங்கண்ணா, நான் உழல் உழல்னா ரொம்ப ஃபீலிங் ஃபீலிங்கண்ணா. கூட்டிட்டு போவானா ஆக்டிங் ஆக்டிங்னா, ஐயோ ஆஸ்கர் ஆக்டிங்னா, சொல்லிடுவா எஸ்கேப் ஆகிடுனா, ஸ்கூட்டில ஏத்திக்குவா டெட்டு பாத்துக்கனா. கைய வீசினா கண்ணா மூச்சு ஆடுவ, கண்ணை திறக்கும் போதுதான் ஒன்ன நீயும் தேடுவ. சொல்லுற காதல வேணானா, ஒத்திக திக திகனா, மனசு நீ கொஞ்சம் தித்திக்கனா, குவாட்டரும் டர்மும் செஞ்சுச்சுனா, கொட்டுது காதல் தத்துவண்ணா. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, மை சாங்க நீ கேளுங்கண்ணா, நான் வள்ள வள்ளல்ண்ணா, ரொம்ப ஏ ஏ ஏ நா ஏ ஆனா உனா நாம வாழ தேடி போவ, நீ வேணான்னு போனான்னா கொஞ்சம் காதல் தத்துவனா.